ஜீவா ஜீவானம் ஜீவானம் தெய்வா கணு இவனு நம்மாவூரா கண்ணாகோ சரதாரா கணு இவனு நின்னா நுடிய ஜகமெச்சிக்கொள்ளபேக்கு நடிகே நோடி கையெத்தி முகியபேக்கு அபரூபத மாணிக்கமே நம்மூரில தொரே ஜீவானம் ஜீவானம் தெய்வா கணு இவனு நம்மாவூரா கண்ணாகோ சரதாரா கணு இவனு ಬಾಲ್ಯದಿಂದ ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಎಲ್ಲ ನೋವು ನಲಿವಿನ ಒಳಗು ನಾನು ಕಂಡ ಲೋಕವೆಲ್ಲ ತಾಯಿಯೊಬ್ಬಳೇ ನನಗೂ ಒಬ್ಬ ತಂದೆ ಇರುವ ಕಾಣಲಿಕ್ಕೆ ಬಂದೇ ಬರುವ ಎಂಬ ಕಥೆಗೆ ಒಪ್ಪಲಿ ಹೇಗೆ ಬಂದ ಕೂಡಲೇ ಜೊತೆ ಬಾಳದ ಅಪ್ಪನ ದ್ವೇಷಿಸಲೇ ಜಗ ಮೆಚ್ಚಿದ ಅವನನ್ನು ಪ್ರೀತಿಸಲೇ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣಿಟ್ಟ ಕ್ಷಣವೇ ಕಣ್ಣೀರಿನ ಹನಿಗಳೇ ಹೇಳುತ್ತಿವೆ ನನ್ನ ಹೆತ್ತವ ಒಬ್ಬ ದೇವರು ನಾ ದೇವರ ಮಗ ದೇವರ ஜீவானம் தெய்வா கணு இவனு நம்மாவூரா கண்ணாகோ சரதாரா கணு நன்ன ஹெத்தவா உப்ப தேவரு நா தேவர மக தேவர மக ஜீவா ஜீவா நம் ஜீவா